ॐ श्रीश्चते लक्ष्मीश्च पत्न्यौ अहोरात्रे पार्श्वे श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरि वेदां हरिवर्यो मे संशत्तां सदाकृति वेदान्तदेशिकनुडिय जयासिलकम् அனுபவிச்சுவரம் 5 ஸ்லோகம் ஆச்சு. தயாதேவியே ஒரு பத்ரி, தயாவுக்கு திருப்பை கருணை, பெருமாளுக்கு ஞான வைராக்கிய எத்தையும் பல ஐஸ்வர்ய வீர் எத்தையோ குணங்கள் இருக்கு. சௌசியில சௌரப்பியம் ரொம்ப வேண்டி, அது இல்லைன்னா நமக்கு அதான் வேணும். அது வைகுண்டத்துக்கு போயிருந்தாலும் வாழ்க பெருமாள், ஒன்றும் முடியாத வாழ காப்பாற்றது தானே பெருமை. கருணை ஓணும், கருணை ஒருத்தர் இல்லைன்னா வீர் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம். அதுல தெய்யன்னு ஒரு குணத்தை எடுத்தார், தெய்யம் கருணை. தெய்ய ஒரு பத்தினி ஆக்கிட்டார், பத்மாவதின்ற தாயார் தனியா திருச்சாரூர்ல போயிட்டான். மூலவர் மட்டும் இருக்கா, திருமாவளவன் ஆச்சியா இருக்கா, அவர் தயின்ற ஒரு பத்தியை கை கொண்டார், குணமே பத்னி ஆச்சு. பாதுகாசமான பாதுகாதையே ஒரு பத்னியா வர்ணிக்கிறார். எப்படி பெருமான் நம்மள ஆட்படுறது எத்தனையோ பத்தினி கட்டு. அந்த தயாசிரத்துல ஆரம்பிச்சு 5 ஸ்லோகம் ஆச்சு. முதல் ஸ்லோகம் அந்த மலையே சிவநாதி பண்ற பெருமாளுடைய கஷேத்திரம், மலை நதி இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதனால மலையே கரும்பு, தயையே உருகி மலையாய் போய் கற்கண்டு மலை ஆயிடுத்துனர். தயாதேவி மலை ஏழு மலையாக கற்கண்டாக ஆகிட்டார் பெருமாளுடைய இருக்கா. அதனால அந்த தயையாகிற ஒரு அம்மாவை, ஒரு தாயாரை, அந்த மலையை, அது காரணமான மலை, அவளுக்கு வந்த மலையை சரணாகதி மன்ற பிரபத்தேதம் கிரிம்ராயா அனுகம்பை கருணை தயெல்லாம் ஒரே பதம். முதல் ஸ்லோகத்தை கிரியை சேதமடைகிறார், மலையை தெருவிடும்புன்னு ஆழ்வார் சொன்னார். வேங்கடமாமரை ஒன்றே போருமேண்டு நம்மாழ்வார் நம் வினைகள் ஓய்வுனார். அப்போ கிரியை சரணாகதி அடைஞ்சாச்சு. ரெண்டாவதுல ஆச்சாரியால ஒரு மடுவார் நினைக்கிறார். இந்த மடு வாங்கினது பறவைகளும் இறங்கி இறங்கி வரும், அங்கங்க தேங்கி தேங்கி மேல போக கூடாதான் மேல வந்துருக்கும். ஆச்சாரியாலாம் நமக்கு அடுத்து ஆச்சாரிய ஸ்துதி, எரி ஸ்துதி ஆச்சு. ஆச்சாரியால மடுவா இருக்கா, மடுனா மழை காலத்துல தேஞ்ச அந்த தேஞ்ச மழையானது அங்கங்க நிறைய தேங்கி இருக்கும். அது போய் சீதாமான்லாம் அவகாசம் பண்ணலாம், அவகாசம் தான் முக்கியமான ஸ்நானம். அந்த மடுவுல அமுழ்ந்து சீதாமாக சீதாமோட எனக்கு பலவித உடம்பு ஆரோக்கியம் எல்லாம் வரும், உஷ்ணம் போகும். அதே மாதிரி ஆச்சாரியால் ஆச்சாரியாளாகிற தீர்த்தத்துல ஆச்சாரியாளுக்கே தீர்த்தம் வேணும். அந்த மடுவில் சீதாமார விகாகே நிகமானந்தாரிய அப்படின்னு எதிராசத்தை சொல்றார். அப்படி விகாகம் மழுவாச்சு. அப்புறம் கிருத்தினஹா, ஆழ்வாருடைய செயல்களை தான் நம்ம நல்லா தத்துவம் தெரியுது. பகலிலே நிறையம் என்று நீயம் திருமகனம் நின்றாயார் எவ்வளவோ விஷ்ணு புராணம் பராசர் அவர்கள்லாம் தத்துவத்தை நமக்கு தெரியுது. புராண ரத்தம் பேர் பகீரத ஐயத்தி தான் பராசரி வியாசரி வரலாம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மிருதிகள் புராணங்களாலே நமக்கு நல்ல கட்டி தத்துவம் தெரியுது. அப்படியே அமுழுறாள் பகீரன் எங்க வந்துதா சகரா சாம்பரா போயிட்டா அவள் நல்ல கதி ஏற்படணும்னு வம்சத்தை வந்த காம வம்சத்துக்கு வந்த திலீப வரைய வரா. திலீபுக்கு அப்புறம் பகீரதன் அவன்கிட்ட சொன்னா அவளெல்லாம் இன்னொரு கொண்டு வர முடியாத பகீரதன் கங்கை கொண்டு வந்தான். தபஸ் பண்ணி கங்கை மேலேயும் கொண்டு வந்தான். அது சிவன் ஜலையில தரிச்சான். அப்புறம் மெதுவா விட்டான். அப்படியே தீர்த்தாமரான் கங்கை அவன் மேல போயிருது. அப்படியே பாதாளம் வரைக்கும் போகுது, பாதாளம் வரைக்கும் போறான். அங்க இருக்கிற சகர 60,000 பேரும் தீர்த்தாமரான் சாம்பராபுரம் நல்ல கட்டி வருது. பகீரன் எவ்வளவு பிரயத்தனப்பட்டான், பராசரம் தத்துவத்தை தெரிஞ்சு அதுல தெளிவு உண்டாயி நல்ல உதவி உண்டாயினா நமக்கு நல்ல கதி, பெரியவாளுக்கு நல்ல கதி. அப்படி 4வது ஸ்லோகம் சொன்னார். அப்புறம் விஷ்ணுக்கு வர எல்லாரும் ரெகுலேட் பண்ற வைகுண்டத்திலேயே, வைகுண்டத்துல எல்லாம் நல்லவா தானே, ஞானம் விகாசம் எல்லாம் உண்டு, பலம் எல்லாம் வளர்க்கு உண்டு. இருந்தாலும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுல வேகம் ஜாஸ்தி. அதையும் ரிவேட் பண்ண வேண்டியது. விஸ்வசேனம் ஞான மன்னர் போன ஸ்லோகத்தை அநேகேஸ்வர வாசியே அநேகம்னா சேனை, சேனாபதி சொல்வார், சேனை முதலியார் அப்படின்னா சொல்வார். அது வரைக்கும் ஆச்சு அஞ்சு ஸ்லோகங்கள்ல இவ்வளவும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தாயார் தயையாக தாயார் ஆறாவது ஸ்லோகம் சமஸ்தனமேம் வந்தே சைதன்யத்தன்யதாயினியும் சேகதேயம் சீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணியும். தாயார் யாரு? மாதரம் மாதா அருகிரு தாயார் சொல்லுவார். நம்ம சமுதாயத்திலும் தாயார் தான் சொல்ல வழக்கம், மாதா சமூகத்தில் அம்பான்னு சொன்னாலும் தாயார் தான். சில சோகத்தை கோசம் அம்பான்னு போடுவா, ஆனா இத்தனை சமுதாயத்தில் அம்பாள் அம்பாள்னுவா. நம்ம சமுதாயம் தாயார் தான் சொல்லுவோம் அவ்வளவு. லோக மாதரம் சமஸ்த ஜனனியும் வந்து தாயாருடைய தொழில் என்ன? குழந்தைய பிறந்ததுலே காப்பாத்துறோம். அதுதான் தாயார் அதிதி ஊதி வாழ காட்டிலும் தாயார் வசந்தவள் எதிர் வாழ்க்கை எதிர் எதுவும் எதிர் உதவி எதிர்ந்து பார்க்காமல் காப்பாத்துறோட பிறந்ததுலேருந்து ஜன்னம் கொடுக்கவே தெரியாதவள். சமஸ்த ஜனனி சரி நம்ம குழந்தைய பார்க்கிறா தாயார் அத்தனை லோகத்துக்கு ஞானம் பார்த்தரா தயாதேவி சமஸ்த ஜனனியும் எல்லாருக்கும் தாயாரும் சமஸ்த ஜனனியும் வந்தே வந்தேனாலே சரணாகதி தான். கிரி சரணாகதி ஆரம்பிச்சு இந்த ஆறாவது ஸ்லோகத்தை தாயாருடைய சரணாகதி தயாண்ட தாயார் சமஸ்த ஜனனியும் வந்தே தாயார்னா பால் கொடுக்கணுமே என்ன பால் தராது தாயார். அத்தனை ஜீவன்களுக்கும் சைதன்யஸ்தன்யதாயினியும் சைத்தன்யம் ஒரு புத்தியோடு சேர்ந்த ஒரு பாதகம் ஊற்றாள். சேகரத்தையும் சீனிவாசத்தை கருணா ரொம்ப உயர்ந்தவள் அந்த தயாதேவி கருணான்ற இந்த ஸ்லோகத்தில் அனுகம்பின் முதல் ஸ்லோகத்தில் அவர் சீனிவாசத்தை கருணாபணியும் சீனிவாசம் கருணை ஒரு குணம் ஒரு கொஞ்சம் எவ்வளவோ குணங்கள் அவனுக்கு அந்த கருணை தனியாக பேசினா தயார் ஆகிட்டா அவள்தான் தயாதேவி. லோகமாதரம் நித்தியம் அஜ்ஞானத்தை நிகரான தேசிகன் தாயார் சொல்ற போது சகஜ கம்மதிரேகே சம்பந்தித ஜகத்பிதாம் அனுகிரமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞானத்தை நிகரான் தேசிகன் அங்கி சொல்லுங்க சகதர்மச்சரியும் வந்தே சௌரேகே சௌரியனா பகவான் பகவானுடைய தர்ம பத்னி தாரா சிலபதி பத்திரிகை பத்னின்னு ஒரு பதம் இருக்கு இருக்கு யாகம் பண்றதுக்கு கூட இருக்கவள் பத்னி. அதுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கிரகஸ்தாசிரமம் கிரகஸ்தாசிரமம் தான் அக்னிஹோத்தம் யாகம் எல்லாம் பண்ணணும். அது இவன் மொத்தம்னா பண்ண முடியாது பத்னி இருக்கா என்ன பண்ண முடியும் அக்னி காரியங்கள். அதனால இவன் தர்மத்தாரு அக்னிஹோத்தம் யாகம் எல்லாம் பதி கணவன் அதுக்கு ஒத்தாசாயகோ பத்னி இல்லாத முடியாது அங்கங்க கொடையா இருக்கணும். அப்ப சகல தர்ம சரி கல்யாணம் எல்லாம் சரி ஜனகர் எல்லாம் சொல்றோம் இவன் இயம்பு சீதா மோசா சீதையன் பொண்ணு கொள்கையன் ராமா உன்னுடைய தர்மாதனத்துக்கு கூட இருப்பாள் சகதர்ம சரி. அதனால சகதர்ம தத்தர்ம தர்மணின்னு லட்சுமி சகசதாமத்து ஒரு திருநாம் பெருமாள் என்ன தர்மம் ஆதாரம் பண்றதோ அந்த தர்மத்துக்கு கூட இருந்து ஒத்தாசை பண்றவன் அவர் மோட்சம் இல்லாத இவ கூட இருக்கா பத்தி ஆகிறதுனால சிபாரிசு பண்றான் இவளையே மோட்சம் தர முடியும் ரெண்டு பேரையும் பரப்புறமா சொல்றோம் அடிக்கடி. ஆனால் சக தர்மச்சரியம் சௌரேகே ஜெகத்பிதாம் சம்பந்தித தர்மாச்சாரம் பண்றா எப்படி யாகத்துக்கு கூட ஆவேசெல்லாம் கொடுத்து அக்னி காப்பாத்தி இதெல்லாம் பண்றாரோ இல்ல பத்னி யஜமானனுக்கு யஜமான யாகம் பண்றவன் அந்த பத்னி என்ன பண்ணலாம் இங்க மோட்ச விஷயத்துல பெருமாளோட இருக்காள் சம்பந்தித ஜெகத்பிதாம் ஆலோசனை பண்றார் இவளை வச்சிருந்தா ஆலோசனை பண்ற பெருமாளுக்கு ஆலோசனை சொல்றா இவனை சேர்க்கக்கூடாது இப்படிதான் ஜெகத்கீதம் ஜெகத்துக்கு ஹிதமாக இருக்கக்கூடிய ஒரு குணங்களை எண்பிக்கிறாள் ஞாபகப்படுத்தாள் ஆலோசனை சொல்றாள் சம்பந்தித சகதம்ம தெரியும் சௌரேகே சம்பந்தித ஜெகத்கீதம் அனுகிரகம் ஐயமும் வந்து ரெண்டு பேரும் என்ன வித்தியாசம் அனுகிரகம் மட்டும்தான் பண்ணது இவளுக்கு தண்டனை தேவையே தெரியாது நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அவளுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியவே தெரியாது ஒரு பரபிரமாக தாயார் ஏதாவது தெரியாத உண்டா எனக்கு தண்டனை தெரியாது அது பெருமாள் பார்த்துருக்க எனக்கு வாண்டாம் அந்த குணம். அதனால அனுகிரகமையும் அது மட்டும்தான் அனுகிரகமையும் வந்து நிச்ச பக்யம் ஆதரிக்கிறான். ஜெகன்மாதா நித்தியை வைசா ஜெகன்மாதா ஸ்ரீரா விஷ்ணு புராணத்திலயும் வந்ததுதான் எல்லா தத்துவங்களும் வேதத்துடைய உபபுரமான தான் விஷ்ணு புராணம். அது அர்த்தங்கள் தான் ஆழ்வார்கள் வருணிச்சேர்கள் ஆச்சாரியாடைய எல்லாமே விஷ்ணு புராணம் என்ன சொன்னார் புராண ரத்னம் நித்தியா நித்தியான பேர்கள் எப்போது இருக்கவள் பெருமான் மாதிரி அவன் நித்தியன் வைகுண்டன் நித்தியம் தாயார் நித்தியை முக்தாள் நித்திய சொல்ல நித்தியாள் அப்ப ஜெகன் மாதாவா நித்தியா இருக்க மாட்டாளா நித்திய வைகா ஜெகன் மாதா விஷ்ணோ சீனபாயினி விஷ்ணு விட்டு பெரிய மாட்டாள் நித்தியமா இருந்தாலும் சர்வசக்தி இருந்தாலும் அவளை விட்டு கொஞ்சம் கூட பிரிக்க மாட்டாள் அகவியல்லேன் இதயம் என்று நம்மாழ்வார் சொன்னார் சரணாதி பண்ற பாசனத்துல பிராட்டியோடு இருக்க பெருமாள் பண்றார் பிராட்டியோடு இருக்க சீனிவாசன் உன் பேரே ஸ்ரீநிவாசம் மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கக்கூடிய மூர்த்தி அவன் அகலியில்லேன் இதயம் என்று ஏதோ காரியமா போறேன் கொஞ்சம் தள்ளி போய் இறையன கூட கேட்க மாட்டான் அகலியில்லேன் க்ஷணம் கூட ஒரு ஒன் அவர் ஒரு மினிட் அதை கேட்டு பார்க்க பெருமாள் முடியாது இறையின க்ஷணம் அது அகலியில்லேன் இறையம் என்று அழகுமேல் மங்கை யார் உண்டாதே தாமரையில பெருமாளும் தாமரை அவன் கை கால் எல்லாமே தாமரை மார்பு தாமரை திருவடி தாமரை அவன் மார்பு போய் போண்டான் ஐயோ வக்ஷத்தரம் வரேகன்னு பாத்திரத்தில் கலையிற போது பிராட்டி மார்பு போக வேண்டாம் எல்லாம் பார்த்துருக்கும் போது விஷ்ணோ ஸ்ரீ என்னபாயணி ஸ்ரீன்னு சொல்லக்கூடியவ விஷ்ணுடைய பத்தியானவள் அகலி மாட்டாள் விஷ்ணு புராணம் சொன்னார்கள் ஆழ்வாரம் தான் சொன்னார் வாமனாவே சொன்ன இப்பவாது ஒளி கொஞ்சம் ஒத்துக்கு ஏன் கேட்டேன் பிரம்மச்சேஷம் போட்டு போறேன் முடியாதுட்டா நித்தியா பண்ணிக்கொண்டா மார்பை விட்டு அகல மாட்டேன் ஒன்னு கேட்கறேன் நான் யக்ன விதமா போட்டு போறேன் உன்னை மறைச்சிக்கணும் நீ இடது மார்பு வா யக்ன விதம் மறைச்சிக்கணும் மான் தோலாத யக்ன விதமா போட்டு போறது அதான் முக்கிய பட்சம் கொஞ்சம் போக கட்டிக்கிறா இப்ப கொஞ்சம் போகணும் மான் தோலாத மறைச்சிக்கிறேன்னு அதுக்கு ஒத்துண்டா அப்படியே ஒரு ஆண்டு இடது மார்பு வந்துட்டா யக்னோ விதமா போட்டு மறைஞ்சு கூடாவும் மறைஞ்சுட்டா மகாபலிக்கு தெரியல மகாபலிக்கு பெருமாளை கடாட்சம் பிராட்டு கடாட்சம் வேட ஸ்ரீயம் வாசயமே குலே வேதம் சொல்லி வேதத்துலதான் எல்லாம் வர ஸ்ரீ சூக்தம் சொல்லிட்டு புருஷ சூக்தம் ஸ்ரீ சூக்தம் எல்லா வேதங்களும் படிக்கப்படுறது ஸ்ரீ சூக்தம் ரிக்வேதத்தில் நன்றாக படிக்கப்படுது அப்போ அங்க கர்தமர் ஒருத்தர் ரிஷி லக்ஷ்மியுடைய பக்தர் அவர் சிக்கிரீதர்னு ஒருத்தர் லக்ஷ்மியுடைய அந்த புறத்தில் இருக்கக்கூடிய காவல்காரர் அவர் அவளை கேட்கிற வேதம் கேட்கறது பாருங்க ஏ கர்த்தம கர்த்தம ரிஷியே லக்ஷ்மி என் காலத்தில் ஏழப்படணும் இங்கே இருக்கணும் ஸ்ரீயம் வாசயமே குலே மாதரம் பத்மமோதினியும் தாயார் தானே சேர்க்கிறார் வேதம் சொல்றது பத்மமோதினி தாமரிய மாலையா போட்டிருக்கக்கூடிய லக்ஷ்மியை எங்க காலத்தில் அப்படியே இருக்க வைக்கணும் நீங்க ஏ கர்த்தம ரிஷியேன்னு வேதம் கர்த்தம் ரிஷியை பார்த்து சொல்றது அடுத்ததுல நிஜ தேவியம் மாதரம் ஸ்ரீயம் வாசயமே குலே சிக்கிரீதரை பார்த்து கேட்கறா விஷ்ணு பக்தி லட்சுமி பக்தன் ஏ சிக்கிரீதரே சிக்கிரீர் காவல் காப்பறேன் அந்த பொருள் இருக்கிறே மாதரம் தேவியம் தாயாருடைய மாதாவை ஸ்ரீயம் லட்சுமியை எங்க ஆற்றிலேயே வாசம் பண்ணவை அப்படின்னு வேதம் சொல்ற வழி அதனாலே ஆதிலே ஆரம்பிச்சு ஆச்சாரியர் ஆரம்பிச்சு பெருமாண்டே ஆரம்பிச்சு ஏகாசத்தை கமப்பியாஜன் குரு வந்தே கமலாகிதம் பிரவக்தா சந்திரதாம பக்தா பஞ்சராத்த சைவம் சகதம் மச்சரியம் சௌரேகே சொல்லி ஆரம்பிக்கிறார் ஆதிர குரு பெருமாள் தான் ஆதி குரு அவர் சேவிக்கிறார் எதிராக சக்தியில் முதல் ஸ்லோகம் கமலாகிதமே தினம் யார் அவர் திருஷஸ்தரவர் அவர் பத்தி யார் கமலை அவர் தான் சாஸ்திர பஞ்சராத்த ஒரு சாஸ்திரங்களை வழிவிட்டவர் பகவான் கமலாபதி ஆந்திராத்திரம் அவரே வெளியிட்டார் வேதம் அவர் வெளியில்ல வேதம் அவர் பண்ணல வேதம் அவர் மூச்சுக்கார் ஆனா பெருமாள் நித்தியம் வேதம் நித்தியம் ஆனா பகவத்கீதை பாஞ்சராத்திரம் எல்லாம் அவர் சொன்னது யாரு கமலாகர மேதியானவர் சொன்னது ஆனா லக்ஷ்மி நமக்கு வேணும் அந்த பொருத்தவரை சிக்கலீதரை கருத்துக்கெல்லாம் கேட்டுட்டார் சதுஸ்லோகம் சொல்றாரோ லோகநாதர் இதே தயாந்தேன்னு பார்த்த போறார் ஆடவன் தான் லோகநாத தயிதே லோகநாதா எம்பெருமாக நீ பத்னி தயை அதான் தயை இதுதான் எடுத்து தயசிக்கணும் தயை பத்தியே பாடிடலாமே அவளும் ஒரு பத்தி ரூபம் தானே லோகநாத தயிதே தயாந்தே விதன்னு அப்படின்னு ஆள வந்தார். செதுஷ்லோகி தாயாரே லோகநாத தயிதே தயாம் அப்படின்னு சொல்ற வாசுதேவ பிதாவை, நீ தாயார் வாசுதேவ பிதா அப்படின்னு தேசியம் ஸ்ரீசுதை சொல்ற. ஸ்ரீசுத்தையும் அவளை பல விதமா வர்ணிக்கிறது. மகியம் மகதி வசந்தவள், தேவி பிரகாசிக்கக்கூடியவள், விஷ்ணு பத்னி யார் அவள், விஷ்ணுக்கு பத்னியா இருப்பள். அஜூரியம் ரொம்ப இன்சியே தெரியாத அவள், விஷ்ணு பத்னி மஜூரியாம்னு வேதம் ஸ்ரீசூக்தம். நித்தியம் அஜாத விக்கிரகம் தேசியம் போட்டவுடைய வேத பதங்கள் அஜூரியாம். அவள் தாயாராகவள், அப்படி தயையா இருக்கிறவாள், தய இருக்கிறதாக காப்பாற்றப்படுறோம். பெருமாளுடைய தயின்ற உடனே தயாரா வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த 108 ஸ்லோகங்கள். அதே இந்த 6வது ஸ்லோகம் தாயார பத்தியே ஸ்ரீகுண அனுபவிச்சவன் தேசியன் மாதிரி அங்க சொல்ற தேசிய சொன்னாரே மாதா தேவி தமசி பகவான் வாசுதேவ பிதா. பெருமாள் நமக்கு தாயார்னா தாயப்படாத யாரு? பெருமாள். அதான் ஏற்கனவே அனுபவிச்சு ஸ்ரீகுணத்த கோஷத்துல ஜனனி தாயாரே ஜன்மொடுத்தவளே பெருமாள் மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து காப்பாத்தணும். உனக்கு தண்டனை கொடுக்கவே தெரியாது, காப்பாத்த அவன் தண்டனை கொடுத்து காப்பாத்துறான். அப்பா ஒலி அம்மா கருணையாக காப்பாத்துவான், அப்பா பையனுக்கு சிக்ஷை பண்ணி அடிச்சு உதச்சு கூட பேசி திட்டி எப்படி காப்பாத்துறான். அவன் எதுக்கு வைக்கிறான், எதுக்கு அடிக்கிற உடம்பு வலிக்கணும்ன்றான். நல்லபடியா வரணும். அது பிதாவுடைய குணங்கள் சிலது, மாதாவுடைய குணங்கள் சிலது. மாதா குணம் ரொம்ப விசேஷமானது, தண்டனை தர முடியாது. நிறைய அகசி பாபங்கள் பரிபூர்ண அகதி, பாபம் மட்டும்தான் செய்வேன் நான், நிறைய பண்ணுவேன் பண்ணிருக்கான். கோபம் வராதா தரப்படாத பெருமாளுங்க. அதுலே திரும்பி திரும்பி நஞ்சுருப்பா தாயார். அவன் பார்ப்பான் ஒரு அடி வச்சா என்ன தண்டனை கொடுக்க தோன்றது, பண்ணிட்டே போறான் இவன். அப்படி பெருமாளுக்கு கோபம் வருது. எப்போதும் எப்பவாவது அவ்வளவு பாவம் பண்றான். இத ஸ்ரோதோ விருச்சா தண்டனை எடுத்து சாத்தியை கேட்டு ஆரம்பிச்சான் தண்டனை கொடுத்து பெருமாள். அப்ப தடுக்கிறா தாயாரானவன் ஸ்ரீகுணத்தை அனுபவிச்சுமே. இத ஸ்ரோதோ விருச்சா அவனுக்கு எது சொன்னா அவன் கேட்பாரோ தன் கணவன் ஸ்ரீனிவாசன் பகவான் விஷ்ணு. அந்த விஷ்ணு பத்தி என்ன பண்றாள், எத்தனை சொன்னா கேட்பாரோ பார்க்க அவளுக்குதான் தெரியும். இத ஸ்ரோதோ விருச்சா பவதி ஜகதாதி கருஷதீஹி. இன்னும் சாத்திரம் எடுத்து தண்டனை கொடுக்க போறியே, பாபியாக போற பாபம் பண்ணாலும் யாரு சொல்லுறான். பதில் சொல்லணும், பதில் கொஞ்சம் நிறுத்தணும். அடிக்கிறேன் யாருங்க பாபம், எல்லாம் தான் மாட்டான். கிமேதது நிர்தோஷா கைக, தோஷம் இல்லாத லோகத்துல யாரு ஜெகதி அப்படியும் பண்ணி அப்படியும் கோபத்தை அடங்கலனா எத்தனையோ அவனை மயக்கத்துக்கு வேண்டிய அள்ளி மாதன் போக மயக்குகள்னு ஆழ்வார். எப்படியோ பெருமாளை மயக்கிற, பெருமாளை மயக்க முடியும். அது அவருக்கு அவரே அவரே மயக்கிற ஜீவன்களை காப்பாற்றுறதுக்காக சோமிதா உபஜதீகி உபாதீகி என்ன பண்ணான் அது நமக்கு தெரியுமாண்ணா. பட்டபராசரர் பட்ட சொல்ற உபஜதீகி உபாதி என்னென்ன பண்றாரு அவருக்கு தெரியும். பண்ற சில அவனை மயக்கிறார் சொல்லா ஏத்தி அப்படி அவன் ஜனவனுடைய பக்தரை பெருமாளுடைய பக்தராக சேர்த்துக்கோன்னு வேண்டையே. அப்படி பட்டவடனி தாயானவன் தயாதேவியே மாதாதேவி தவதி பகவான் வாசுதேவ பிதா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அங்கங்க ஆச்சாரியர்கள். அதனாலே பண்டைய ஆளாதேவன் தெருவருடம் பங்கத்தால் தெருவருடம் ரொம்ப நாள் சுகம் பண்ணாதான் பெருமாளுடைய கிருபை வரும். பெருமாளை பார்த்து ரமணபார் கேட்கிற பொன் திருவருள் ரொம்ப சுகம் பண்ணாத வரும். எப்பயோ ஜென்மம் எடுத்தோம், ருத்ரன் பிரம்மா கணேசன் தேவதைகள் இந்தபாடுகள்லாம் அடிமை செய்து சேவை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பக்தன் பக்தன் ஆனேன் பண்டை நாளாவே எத்தனை சூரியம் பண்ணோம், ஒவ்வொரு 7 ஜென்மமாதான் பெருமாண்ட வர முடியும். சூரிய பக்தன் ருத்ர பக்தன் அப்படி ஒவ்வொரு பக்தனும் 7 ஜென்மம் தான் கடைசி தான் வர முடியும். விஷ்ணு பக்தனாக அவ்வளவு சுலபம் இல்லை. விஷ்ணு பக்தனாக வருது வைஷ்ணவ குலத்துல போனாக்கா எவ்வளவு தூரம் பண்ணணும் அவ்வளவு பண்றதும் அர்த்தம். விஷ்ணு குலான் சொல்ற சிது கீசை சிதுக்கலாம் சொல்லலாம் காத்து விழலாம். நம்மளை கடத்தேற்ற ஒரு விஷ்ணு பக்தன் நம்ம ஜெயமத்தை பிறக்க மாட்டாராம். காதுகார் நம்ம கடத்தேறிடுவோம், பிதிர்லோகத்துக்கு இருக்கோம், நேர வைகுண்டத்துக்கு போறோம். நம்ம புத்தக உபாயம் பண்ண நம்ம பின்னா இருக்க நம்ம வயசு வேற. அதனால விஷ்ணு பக்தன் நம்ம குலத்துல பிறக்க மாட்டாளோ விஷ்ணு சொல்ற பிறக்கல என்ன பண்றதுன்னு கேட்டேன். அவன் ஆக்சிடென்ட் போட்டுரு அவ்வளவு கோபம் வரும். விஷ்ணு பக்தன் ஜெபத்தை ஒருத்தன் பிறக்கலன்னா அவன் எப்படியாவது ஒழுங்கி போடும் நல்கதியே வேண்டான்ட்டான் அவ்வளவு கோபம். பண்டைய நாடாலேயின் திருவருளும் பங்கேற்றால் திருவருளும் அதான் அகல இல்லையு இறையும் நமக்கோசவே பெருமானை விட மாட்டேன். நான் வந்திருந்தாலே சீனிவாச பத்தி அவர் திருவேங்கடம் பெருமாளை திருவேங்கடத்தான் தான் சொல்ல ஒரு பாசகத்துல கல்லாதவர் இலங்கை கட்டளித்த காகுத்தன் நியாயமே கிடையாது. இந்த ஜனங்கள் அசுர ஜனங்களுக்கு ராட்சஸ ஜனங்கள் எல்லாம் அந்த ராட்சஸ ஜனத்தை பொய்ச்சை பெருமாளை நிவைத்தார். அயலால் ஒரு தெய்வம் யான் வேண்டேன் அல்லால் லங்கை அழித்த ராமனை தவிர பகவானை தவிர நான் யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன். அல்லால் ஒரு தெய்வம் யானிலேயும் பொல்லாத தேவரை இப்பதான் ஞாபகம் எந்த மற்ற தேவரை தேவதைகளா பொல்லாத தேவரை தேவர் அல்லாதே அதான் தேவன் தேவன் கடவுள் பகவான் இறைவன் சொல்லிட்டு வந்து ஒவ்வொன்றும் அப்படி எல்லாம் தான் தான் ஈஸ்வரன் தான் தான் தேவன் தான் தான் மகாதேவன் தான் தான் ஈஸ்வரேஸ்வரேஸ்வரன் தெரியல. அந்த தேவதையில நான் போகாத விட்டுட்டேன் திருமிஷாழ்வார் நான் வந்து இருந்தாங்க தேவரை அதுக்கெல்லாம் தேவனை சொன்ன எது எழுதலாம் ஐயோ தேவர் அல்லாதாரை தேவன் தேவன் எழுதுகள் திவ்வுன்ற தாசுக்கு பிரகாசிக்கிறது இந்த பலபலன்னு பெருமாள் இருக்கும்போது எப்படி பிரகாசிக்க முடியும் வாழலாம். சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சூரியனுக்காக கோடி பிரகாசம் சக்கரத்தாழ்வாருக்கே சொன்னா சக்கரத்தாழ்வார தேசத்துக்கு பெருமாளுக்கு எவ்வளவு பிரகாசம் சொல்ல முடியும். தேவரை தேவரல்லாதாரை அவள் நான் போய் இனிமே சேவிப்பேனா திருவில்லா தேவரி லட்சுமி எங்கா கெட்ட அனுசர் இருக்கா மாதிரியே இருக்கா பெருமாளுக்கு மட்டும் அதெல்லாம் திருவில்லா தேவர்கள் லட்சுமி கடாட்சம் பெறாத தேவதைகள் மக்கள்லாம் பெருமாள் திரு விட மாட்டேன்டா இப்ப அனந்த போனால போறதில்லையோ திருவில்லா தேவர் அல்லாதாரின் தேரேமின் தேவு யாரும் நான் செலக்ட் பண்ண மாட்டேன் அந்த தேவதைகள்லாம். ஆனா கீதை சொல்ற வைஷ்ணு விஷ்ணு பக்தன் மோட்சமும் ஆசைப்படுத்த தேவதை செய்வானா தெரிஞ்சுக்க மாட்டான். ஏதிருந்து பிதிருந்தேவான் தேசியம் ரகசியத்தை எடுக்கிறார். அப்ப பிதிர்காரிகளாம் பண்றவன் தெரிஞ்சாலும் பண்றான் இத்தனை தேவதைகள் வருது போனல் போடுவோம் இத்தனை தேவதைகள் வருது தப்பணம் பண்றோம் சாதம் பண்ணணும் இத்தனை தேவதைகளாம் வரதே விவசாயத்து ஆதித்யன்றோம் அப்படிதான். ஸ்தோத்திரக்கார பண்ணா நம்ம பிராமணன் செய்தான் ஆகணும். ஆனா அதெல்லாம் திருமணிசாதவாக நினைச்சுக்கணும் இதெல்லாம் தேவதையா இதையரே இயக்கிறவன் பெருமாள் சித்து தேவதை நினைக்கிறோம் சொர்க்கலோ இந்து நினைக்கிறோம் ஒருநாயன மகான்றோம் அவனையே இயக்கிற பெருமாள்னு உடனே நம்ம நினைச்சுக்கிறோம். இது பரமை காந்தி வைஷ்ணவனுடைய தர்மம் இது. அதனால இது தேவதை சொல்றார் எஜந்தே சாத்விகா சாத்விகாக கீதையில பகவான் சொல்றார் சாத்விகாக்குவார் பெருமாளை தான் சேவிப்பாள் மற்ற ஹோமங்கள்லாம் பண்ண கூட பெருமாள் தான் நினைப்பான்னு அர்த்தம். அதுக்கோசம் தினம் கிழமை மாத்திரமா சோமவாசரம் இந்து வாசரம் பானு வாசரம் இதர தேவதை பற்றி தானே கிழமை சொல்றோம் பெருமாளே சொல்லாமே விஷ்ணு விஷ்ணு கிழமை கேசவ கிழமை சொல்றான் சாஸ்திரத்தை மீறக்கூடாது அதே தத்துவத்தையும் மீறக்கூடாது. எஜந்தி சாத்விகா கீதியில பகவான் சொன்ன சாத்விகர்கள் பெருமாள் ஒருத்தனை தான் சேவிப்பர் யக்ஷரக்ஷாந்தி ராஜசாக யக்ஷர்கள் ராட்சசர்கள் இவாள்லாம் சேவிப்பர் ராஜச குணம் உள்ளவாசி பூஜிப்பாள் ஏதோ பலன கோசம் பிரேதான் பூத கணாம்சனமி தாமசாலாம் இருப்பான் அவனா பிரேதங்களை உபாசிப்பான் பூத பிசாசிகளாம் உபாசிப்பான் எஜந்தி தாமசா ஜனாக இதெல்லாம் திருவில்லா தேவர்கள் பெருமாள் லட்சுமி இருக்கிறதுனால பெருமாள் இருக்கார் மங்களகரமா இருக்கார் வேதமே சொல்றது ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்ருதே காடகத்துல சொல்றது ஸ்ரத்தானவ லட்சுமி ஸ்ரத்தானவி ஸ்ரத்தையினால்தான் பலபலம் இருக்க தேவன் இந்த பாலபல்யத்தை பெறுகிறான் பிரகாசத்தை அருகிறான்னா எவ்வளவு பெருமை லட்சுமினாலே ஆள வந்த ஒரே வாசல் எல்லாம் ஒண்ணும் ஆனா சீகரித்தேவ நாமத்தே ஸ்ரீ ஒரு பதம் ஒரே வேறு பதம் போருமே அப்படின்னு சொல்லி இந்த இந்த இந்த ஸ்லோகத்துல விராட்டியை பத்தி அதிகமா சொன்னார். அடுத்த ஸ்லோகம் ஏழாவது ஸ்லோகம் விராட்டியப்பன பெருமாளுக்கு ஸ்ரீபூமி நீடை சொல்றது ஸ்ரீஷ்டத்தை லக்ஷ்மி ஸ்டபத்யவு பெருமாளுக்கு ஸ்ரீபூமி தேவி முக்கியமான தேவதி ஸ்ரீ, அடுத்தது பூதேவி, அடுத்து நீலாதேவி என்ற நற்பெண்ணை அவதாரமா இருக்காங்க நீலாதேவி, இன்னும் எத்தனையோ தேவிமார்கள் பதினாறாயிரமான தேவிகள் பார்த்து நிறுத்தேன் ஆண்டாசுமார்கள். அந்த ஸ்ரீயை மட்டும் உண்டான போறோமா, பூதேவி வேணும். பெருமாள் உற்சவர்கள் எல்லா பகவலும் என்ன வேலை பண்றா, ஒரு பக்கம் வர பக்கம் ஸ்ரீதேவி, வர பக்கம் பூமாதேவி, ஸ்ரீ பூமாதேவி அப்படின்னு சொல்றோம். அப்போ தயாதேவி சொல்றோம், பூமி தேவி நான் விட மாட்டேன். ஸ்லோக சார் ஏழாவது ஸ்லோகம் வந்தே விஷகிரீரத்த மகிழேயும் விஸ்வதாரிணி தத்கிருபா பிரதிகாத்தானாம் க்ஷமயா வாரணம் யாம். பூமி தேவி சேவிக்கிறேன், அவங்கள்ட்ட யாரு தயாதேவியும் லட்சுமி தேவி சொல்லிட்டார் போன ஸ்லோகத்துல. அந்த தயாதேவி தான் பூமாதேவியும் இருக்கா, பூமாதேவிக்கு முக்கிய குணம் க்ஷமை, அவன் பேரே க்ஷமை பேர், பூமிக்கு க்ஷமான பேர். அகழ்வாரை தோண்டன திருவிழா சொன்னாலும் தோண்டிட்டே இருக்காள், பூமி போச்சுக்கிறதா, அதுக்கு தோண்டினாதான் கடல் உலகம், தோண்டினாதான் பயிர் முடியும், பூமி தோண்டி எப்படிதான் பண்றோம் பொத்துருக்கா க்ஷமை. அப்போ அவதான் இங்க விஷய சீனிவாசன் தெய்யவா பூதேவி தான், அந்த பூதேவி சேவிக்கிறேன். வந்தே விஷகிரி மகிஷியும் விஸ்வதாரிணி லோகத்தையே தாங்கிறவாதான் பூதேவம் பூமாதேவி தெக்வா பிரதிகாத்தானாம் தத்கிருபா. நம்ம வர எவ்வளவோ தடங்கள் வர்ற பொறுமையா எல்லாத்தையும் பொறுத்து பொறுக்க சொல்லி கொள்வாரே, கோபம் வந்தாலும் தடுத்து இருக்கிறவர்கள் லட்சுமி காரணம் இவள் பொறுப்பு ஜாஸ்தி. க்ஷமையா வாரணம் என்றார் க்ஷமான பொறுமைக்கு பேர் க்ஷமா. அபராத சகிஷ்ணோ அபராதங்களை பாவங்களை பொறுப்போடு எவ்வளவு பள்ளம் பண்றோம் கூத்து கால் வைக்கலாம பூமாதேவி மேல வைக்கிறோம். அதுபோது ஆணையில் என்ன சொன்னோம், பாதன்யாசம் க்ஷம சொன்னோம். பூமாதேவியை உன் மேல காலை வச்சு தூங்கணும்னு எழுந்து காலை வச்சாமே க்ஷம, முதல் பிரார்த்தனை தான் காலை வைக்கலாமா, காலை வைக்காது என்ன பண்ணணும் நடந்து ஆகணும் பொறுத்துக்கலாம். பாதன்யாசம் க்ஷமசுவேன்னு ஏந்த உடனே அந்த கால் வரிசையே பிரார்த்தனை பண்றோம், அப்புறம் அவரை தூக்கி நின்று வராக தியானம் பண்றோம். ரெண்டு பேரும் பத்னி இல்லையா, ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி ஸ்டபத்யவு ஸ்ரீன்ற வெட்கம் அறிய உடைய ஸ்ரீ பூமாதேவி லக்ஷ்மி ரெண்டு பேரும் பத்னிகள் வேறு இல்லை. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம், இந்த மகாந்தம் பெரிய புருஷனான இந்த மகானி நான் விஷ்ணுவை பரதேவதி தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இந்த புருஷசூக்தம் பாடின அந்த நாராயண ரிஷி, புருஷசூக்த ரிஷி நாராயணர் அவர் சொல்றார். சரி புருஷ புருஷன் யாரு, ருத்ரனா இந்திரனா சிவனா, யார் அந்த புருஷன், நம்ம தான் புருஷன் சொல்லிக்கிறோம். வா இரு அர்த்தமா இருக்கு வாங்க, யார் அவர், அஜாயமான பல அவதாரம் எடுக்கிறவர் இருக்கு, நம்ம ருத்ரம் தான் அவதாரம் எடுக்கிறோம். கடைசி வாக்கியம் போனார் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி ஸ்டபத்யவு, அந்த மகாபுரனுக்கு பூதேவியும் ஸ்ரீதேவியும் பத்திரிகள். இப்ப யாரு புருஷன், பெருமாளுத்தர் தான். ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட சுக்லதேவியை ஸ்ரீஷ்டதேன்னு பாடம் ரெண்டு ஒண்ணுதான், ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி ஸ்டபத்யவு லக்ஷ்மின்னு லக்ஷ்மி கொண்டாடுறதுனா ஸ்ரீனா பூமாதேவி கொண்டாடுறதுன்னு எவ்வளவோ பேர் இருக்கு. விஸ்வதாரிணி பூமாதேவி எல்லாத்தையும் தாங்குறார், விஸ்வம்பரா ஜெகத்தையே தாங்குறார், தாரிணி க்ஷமா இப்படிலாம் பேரு, சர்வம் சகா வசுந்தரா தரா மேதினி எவ்வளவு பேர் தனுத்தராயி வித்மே சர்வ சித்தியை தீபிகின்னு அவளுடைய மந்திரம். தன்னோ தரா பிரச்சோதயாத் தரை தரானுக்கு தனு வில்லு வச்சிருக்கா கையில், தனுத்தராயி வித்மே சர்வ சித்தியை பூமாதேவி சேவிச்சோம்னா எல்லா சித்திகளும் வரும். அப்படிப்பட்டவர் எப்பேற்பட்ட பூமாதேவி சொன்னார் பிராட்டிக்கு அப்புறம் அடுத்த ஸ்ரீதேவி பூதேவி என்ன பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. கோதாதேவியும் பூதேவியுடைய அவதாரம் தான், சாட்சாத்கமான் கருணையா கமலாபகாமியம் அந்த கோதாஸ்திரி சோகம் உடல சோகம் ஊற ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி கோதாஸ்திரி மூணு உடல தேசிகம் அது வளர்த்த சொல்றார். பாத்ராபராஜனே தவிரக்ஷணார்த்தம் சங்கேஸ்வரஸ்ய ரமயா விரிவேத்யமானே பார்ஸ்வே பரத்த பவதி எழுத பிரவசியாது காயகடதேவனம் பரிவர்த்ததம் சாது. அழகா உல்லேகனம் பண்றாரு. தேசியோட அழகு ரொம்ப அழகு இல்லை. போகல போறோம் பெருமாள் நேரம் போறோம் பெருமாள் முகம் பண்றது சேவையாரு. அவர் நேரம் இருக்காரா திருப்பிட்டு இருக்காரா? நேரம் தான் இருக்காரு. அப்படிதான் விக்கிரகம் பண்ணி கொடுக்குறான். அவன் ஏன் நேரம் இருக்கான் திருப்பிட்டு இருப்பான் இல்லைன்னா ஏன் அழகா சொல்ற அர்த்தாபராதினி போகுது போறான். அந்த பக்தன் பாவம் பண்றவன் தானே. ஈரக்கையோட போறான் பெருமாள் சேவைக்கு போறான். அதே பாவமண்டே போய் பெருமாள் சேவைக்கு போறான். அபிரக்ஷணார்த்தம் விரட்டி பார்க்கா. ஐயோ வரானே பெருமாள் தொலைச்சிருவானே. பெருமாள் பார்க்க கோபம் வருது. திருப்பிடுறார். உன்னை பார்க்க மாட்டேன். முகத்தை திருப்பிடுறார். வரந்த பக்கம் திருப்புறார். வந்த பக்கத்தில் யார் இருக்கா? ஸ்ரீதேவி இருக்கா. ஸ்ரீபூமாதேவி வந்து என்ன பண்ணிருக்கா? ரங்கேஸ்வர சிறவையா வினிவேத்தியமானி ஸ்ரீ ரங்கநாதனே பெருமாள் நீ என்ன பக்கம் பெருத்து பாப்பி பார்க்க மாட்டேன் திரும்புறார். அப்ப என்ன பண்ற பார்த்து பண்ணவன் யாரு? நகைச்சியன் நாபராஜ்யடி அவனை ஏத்துட்டாகணும் அப்படின்னு சொல்ற ஸ்ரீதேவி. அவனை பார்க்க வேண்டாம். உன்னை பார்த்தா நீ என்ன ஏத்துக்கணும்ன்றியே. நீ வேண்டாம் போய் நான் இந்த பக்கத்துல இருக்க இடது பக்கம் பாக்கற பூமதேவி பக்கத்துல ஆஸ்வே பரத்த பவதி ஆண்டாளே பூதேவி அவதாரமே நீ இந்த பக்கத்துல இருக்க நீ அப்படி இல்லைன்னா என்ன தெரியும் எங்களுக்கு? நீ வேண்டாம் திரும்பிக்க இந்த பக்கம் தெரியும்னா இவ்வளவு சேர்த்துக்கோன்றா. எல்லாரும் அவனுக்கே சிபாசி பண்ணுங்க. யாரையும் பார்க்க நேரம் பார்க்க கடாட்சம் விழுந்து போதே வந்தார். அதனால இன்னும் நேரம் பார்க்க நம்மளை எப்படி அழகா பண்ற தேசிகாவே வதனம் பரிவர்த்தம் சாது. நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா பகவானுடைய முகத்தை சுட்டி சொல்லிட்டு இருக்கும் பார்க்க பிடிக்காது. அப்படி இருக்கும் பூமாதேவி சிறதா வைகுண்ட சொல்ல விப்ரதி எல்லாரையும் தாங்க வேணும். சிறு ஜராத்மகம் சேத்தனா சேத வர்க்கங்கள் அத்தனை நிதான் தாங்கிறேன். விஸ்வம்பரா பரமயா க்ஷமயா க்ஷமாச்ச விஸ்வம்பரா எல்லாத்தையும் தெரிக்கிறவன் பேர் பூதேவி. விஸ்வம்பரா பரமயா க்ஷமயா ரொம்ப உயர்ந்தவன் க்ஷமாதேவி. அப்பே போட்ட க்ஷமாதேவி சேர்க்கிறேன். அவளுக்கு ஒரு க்ஷமையை சேர்க்கிறேன். பொறுமையை சேர்க்கிறார். க்ஷமாச்ச தம்மாதரம் பிதரம் இப்படி அப்பாவும் அம்மாவும் இருக்குங்களே உங்களை சேவிக்கிறேன்னு வைகுண்ட ஸ்தலத்தை கூற தாழ்வான். இப்படி பூமாதேவி சேவிச்சார், ஸ்ரீதேவி சேவிச்சார், பூமாதேவி சேவிச்சார். அஞ்சு ஆறுல ஏழாவது ஸ்லோகம் ஏழாவது சேவிச்சார். அதாவது பூமாதேவி ஆறு ஏழு சேவிச்சோம். எட்டாவது ஸ்ரீபூமி நீடா வைகுண்டத்தை எழுதுங்க. ஸ்ரீபூமி நீடா செய்த சொல்றோம். நீலாதேவி ஒரு பிராட்டி. நீலாதேவி ஆகமத்தி சொல்றது சில பக்கத்துல இட பக்கத்துல பூதேவியும் நீலாதேவி ஏழப்பட்டு வர பக்கத்துல ஸ்ரீதேவி ஏழப்பட்டிருப்பான். ஸ்ரீ பூமி நீலாசமே அப்படின்னு சொல்ற மொழியோ அவளுக்காக ஒரு ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகம். நிஜாமயது மாம் நீலா கிர்போக படவிர்வம் பாவிதம் சீனிவாசிய பக்த தேசிதம். அவ என்ன பண்றான் நீலாதேவி? மாம் நீடா என்னை காப்பாத்தரும். எப்படி காப்பாத்துவேன்? என் போக படலை துருவம் நிச்சயம் நீ காப்பாத்துவே. பெருமாள் பார்க்க ரொம்ப குரூரமான கண்ணால் பார்க்க பாப்பியா தான் நிக்கிறவன். நம்ம அந்த பிராட்டி ஒரு விதமா இருக்கா, பூமிதேவி ஒரு விதமா இருக்கா, இவ எப்படி காப்பாத்துவேன்? இப்படி பார்க்க அந்த குரூரமான கண்ணால பகவான் அந்த கண்ணை மறைக்கிறதுக்கு ஒரு வியாதி உண்டாக்குறாளாம். பெருமாள் கண்ணை மறைக்கு எப்படி திசாமயது மாம் நீடா என் போக எப்படி மறைக்கிறேன்? எப்படியோ போகம் பண்ணி கண்ணை மறைச்சிடும். நம்ம கேட்ராக்ட் வந்தா ஓடுறோம். பெருமாளுக்கு கேட்ராக்ட் பண்ணக்கூடிய பிராட்டி இது பாருங்க. என் போக பட்டது அப்படியே மறைஞ்சிடும். பக்தான் தெரியுதான் அவன் பண்ற பாவம்லாம் தெரியல பெருமாளுக்கு. இப்ப பண்ணி விளாடும் பாவிதம் சீனிவாசே எதுவும் பண்ண பக்த தோஷேஷு அதேசனம். நல்ல கண்ணு தெளிவா இருந்தா பெருமாள் ஆராயவான். இவன் என்ன பண்ணா என்ன பண்ணா என்ன பண்ணா பொறுக்கி பொறுக்கி எடுப்பான். நல்ல கண்ணு தெரிஞ்சதுன்னு உனக்கு சாதாரண தெரிஞ்சா போற பக்தன் வரான்னு அந்த மரப்பு வரப்பு கொடுத்து நீலாதங்கிருஷ்ணம் திருப்பாவில பராசர பெற்றதுதான். திருப்பாவுக்கு தனியா சொன்னார் பெருமாள் அந்த ஆண்டாளுடைய அழகினாலே பூமாதேவியுடைய அழகினாலே அப்படியே பத்தொன்றார். நீலா துங்கத்தன் அழகா படுத்து எழுவது படுத்து கூட வேண்டாம் நீளையும் மேல பத்தொன்றார். சனகிரி தடி சுத்தம் துர்போத்திய கிருஷ்ணம் அப்படியே ஆண்டாள் வந்து இன்று கேளாய் பெருமாளுக்கே போதனை பண்றாளாம். சுதிசரம் அத்தியாபயந்தி நூற்றுக்கணக்கான வேதங்களை பிராட்டி தத்துவத்தை சொல்றாளாம் இன்று கேளாய்னு தமிழில் சொல்ல போறாரு. அதனால பக்த தேசு அதை தேடு பெருமாளுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. நீடாவந்தனகிருந்த தனியில் அனுபவிச்சோம் சப்தகிருபாருட சீதல சுகுமார பெருமாளுடைய தகுந்த மாதிரி இருக்காது. எப்படி அவர் மயக்கிறார் பெருமாள்? நீதான் தாமரையானா ஒன்றரை காட்சி உனக்கு பேரா பத்மகர்பாரண சீதல அந்த அந்த சிவந்த சிவ தாமரையுடைய கலவையே என்னுடைய கண்ணுதான் இருக்கு. நான் பால் கட்டினாலும் உனக்கு அந்த நேரம் வரலாம். பத்மகர்பாரண சீதல சுகுமார அப்படி சுகுமார மார்தம் இதெல்லாம் பிராட்டியால அவர் ஏறும். அப்ப இப்படி பிராட்டியே இப்படி பத்திரி காப்பாத்துற ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். சீதா ஆலிங்கனம் பண்ணிக்கலையா? ஸ்வயங்கிரக ஆலிங்கனம் வசத்தியா சொல்வா சாஸ்திரங்கள்ல. பத்திரிகள் சாதாரணமா சுயமே கணவனை ஆலிங்கனம் பண்ணிக்க மாட்டான். அவருடைய வீரத்தை பார்த்தா சீதை பதினாயிரம் பேர் கொல்ல போய் ஆதியில் அவதான் உபதேசம் பண்ணான். ராமா இது எதுக்கு? நம்ம வந்தது ரிஷிகளை காப்பாத்துறதுக்காக. அத்தோடு நினைச்சுக்கலாம் ரிஷிகள் யாரு யார் கெடுக்கிறாரோ அவன் ஆயிஷம். பதினாயிரம் பேர் ராமன் அத்தனை பேர் கொல்லுவரி தருமம் கையில வில்லு இருந்தா எதுவான செய்வியா? இருந்த ஒரு சமயம் ரிஷிக்கு ஒரு ரிஷிக்கு கத்தி கொடுத்தான். அப்படியே தபஸ் பண்ணி கத்தி வச்சிருக்காரு பார்த்தாரு. இரும்பு குறிச்சு கை வருமனு காது சொல்லுவான். கத்தி கேட்பாங்க செடி கொடியெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சார். அந்த ரிஷிக்கு வேலையாது அதுக்காக கொடுத்தான். அப்ப ஒவ்வொன்றா பண்ணி பாபம் பண்ணார் நரகத்துக்கு போனார். அதே ராமா இந்த கதையை சொல்றா சீதை நீ போய் போய் வில்ல வச்சதுக்கே நம்ம எல்லாருமே அடிச்சிடலாமா? ஏன்னா ஒரு வில்லாலே அடிச்சாமா நாலாயிரமே லக்ஷ்மணன் கூட கூட வரல. பதினாலாயிரம் பேர் அடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போனான். ராமாயணம் கேட்டு அவர் குலசேகர் ஆழ்வார் ஐயோ ராமன் உத்தரா போறானே சொல்லி எட்டா ஏற்று வரடா படைகள்லாம் அவ்வளவு ஈர்ப்போட கவனிக்கிற ராமாயணத்தை. ஐயோ ராமன் இப்படி இப்படி இருக்காரு சொல்லி ஜனங்கள்லாம் இல்ல இல்ல திரும்பி ஓடிபுட்டா தோத்து அப்படின்னு உடனே வந்து வந்து இருந்தான் குலசேகர் வந்தாராம். அதனாலே வைகிரகாலிங்கனம் பண்ணி எப்படியோ போகத்தால காமிச்சு அவன் மயக்கப்பட்டான். மூணு சொல்ல என்ன சொல்ற அள்ளி மாமரர் போக மயக்குகள் அழுவார். தருணி யோக போகம் பேரு அதி தீர் பேரு பூம்னான்னு பேரு விபுலான்னு பேரு அகந்து இருக்க அளவிட முடியாத ஒரு பூமாதே விபுலான்னு பேரு அவளுக்கு அதி தீர் பேரு அக்கண்டித்தம் அவளை குறுக்க கிருக்கதான் வெட்டி சுருக்க முடியாது. பூமிரு பூம்னா தேவரிடா பூசுத்த சொல்றது அதை பத்தி வேதனை புவனஸ்ய தாத்ரி பூமியில்தான் காப்பாத்துறவள் துணையிலனம் தாவி உலாகூத்தியம் பூமியில என்ன பண்ண முடியும்? வீடு கட்ட முடியுமா? யாகம் பண்ண முடியுமா? நல்ல கோவில் கட்ட முடியுமா? பூமியில என்ன பண்ண முடியும்? விஸ்வம்பரான் பேர் இத ஒரு அசனம் அடியில வாத்தாளர் கொண்டு வச்சுட்டான். வராகாவதாரம் எடுத்து பூமி மேல கொண்டு வந்த யஜ்ய வராகன்னு பேர் அவருக்கு பூவராகன்னு பேர். எதுக்கோடு கொண்டு வந்தார்? லோகத்துல யாகியாகலாம் பண்ணா கொண்டு பூமியில இருக்க தண்ணியில கொண்டு போய் யாகம். இடம் வேணாமா? உட்கார்ந்து கிட வேணாமா? மடந்து கிட வேண்டாமா? அக்னிக்கு இடம் வேண்டாமா? யஜ்ய வராகன் யஜ்ய மரத்துக்கு பூமி மேல கொண்டு வந்தார். துணைஹி அனந்தா விபுலா அனந்த குணம் கொண்டவள் விபுலான்னு பேர். சிராஸ்வயம் பால யுத்தம் பாதுகாசான் சொல்றார். பாதுகாதேவி பத்தி பூமி மாதிரி நீ விபுலா நீ ஸ்திரமா இருக்க கேடுவன் சர்வம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவள் பூமாதேவி தான். குறையின பொறுமை பூமியில் குறைவு ஒன்று நோடல் தமிழ்ல க்ஷமாச்ச சர்வம் க்ஷமாச்ச பாதுகையே பாதுகாத்த தேசிகன் நீயே பூமி தேவி நீயே க்ஷமை நீயே சர்வசபத்தில் கொடுக்கக்கூடியவள் சௌரபதாவணி பதாவணிகா சொல்லி சௌரபதாவணியே அப்படி பாதுகாக்க சொல்ற அப்படிப்பட்ட பூமாதேவி படலத்தை ஏற்படுத்தி கண்ணுக்கு ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி இப்படி பண்றாங்க. போக படையினர் நமக்கு தெரியுமா? அது என்ன பண்ணுவாரோ நீடாதே பண்றா பூமாதே எதா பண்றா பிராட்டி எதா பண்றா போக மயக்கின்ற பொதுவா பொருத்தாவது பாவைஹி உதார மதுரைஹி விவிதைஹி விலாசைஹி பூமி பிரமஸ்பித கடாட்சணீக்ஷணிச்ச ஆயா கடாட்சம் வேணும் நம்ப வேண்டுமே பெருமாளே மயங்குது அவர் கடாட்சம் நம்மளை நம்மளாம் காப்பாத்துறதுக்காக என்னென்ன பண்றா பாவைஹி உதார எத்தனை பாவங்கள் அது அவளுக்குதான் தெரியும். நம்ம வாயால சொல்ல முடியும் நமக்கு தெரியுமா? மதுரை இனிமையான உதார பாவங்களை காண்பித்து விவிதீகினர் எத்தனை அதான் எவ்வளவு எவ்வளவோ சொல்ல அவ்வளவு சொல்ல முடியும். பெருமாளை வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன பண்றாங்க, விவிதீகி விதாகை சில சமயம் கொண்டாடுவாள், தெய்வம் புருவத்தை நிறுவிப்பாள். ஆஹா இப்படியான அதுல மயங்கிடுவான் குருவி பிரமிதம் பொன் சிரிப்பு சிரிப்பாள், அந்த சிரிப்புக்கு மயங்கிடுவான் மயங்கலாம் நமக்கு தெரியாது. கடாட்சம் ஒரு கடாட்சம் கடைக்கண்ணால பார்ப்பா அதுல மயங்கிடலாம் இருக்கலாம். நிரீக்ஷம் நன்னா அகந்தே பார்ப்பா நேரவே உன் கண்ணுகளை பார்ப்பான், இப்படி என்ன பண்ணுவோம் தெரியாது பாவைகின்ற கொடுத்தாவும். இப்படி பெருமாளை மயக்கிறவர் அல்லி மதர் மாது போக மயக்குகள் அதரிசனம் பகவானுக்கு எல்லாம் தெரியாத பண்றதை வர கெட்டிகாரா அல்லி மலர் போக மயக்குகள் பெருமா பிரார்த்தனைகள் ஒரு பிரேமியினாலே காதல் போக மயக்குகள் அதனால நப்பிண்ணி கோசம் ஓடினான். நப்பிண்ணி எல்லாரும் அவ்வளவு அழகா பைகுண்டத்தில் பெருமாள் திருமணம் பண்ற போது சூட்டுனன் மாலைகள் தூயின வேண்டி இந்த பாசுரத்துல நல்ல மாலைகள் தூபங்கள் எல்லாம் நமக்கு இதே மாதிரி வைகுண்டத்தை கேட்கணுமா ஏற்றாவது வருஷத்தை வந்து பண்றோம். இங்கே அவன் நல்ல திருமணம் பண்ண நினைக்கிறான் நெத்தை சோரிகள்லாம் அவளாக முடியாதுதான் சூட்டுனன் மாலைகள் தூயின வேண்டி இங்க நமக்கு அவ்வளவு தூயனை கிடைக்காது. அவன் நினைச்சா எல்லாமே சுத்தம் எல்லாமே சொல்ல சத்துவம் மாலைகள் என்ன தூபங்கள் அந்தோபம் காட்டுறான் தூபம் பெரிய தூபத்தை காட்டுறான் பெரிய போக நம்ம பூலோகத்துல போய் நப்பிண்ணியை பார்க்கணும்னு இது வெறுமை பாரு உபச்சாரம் பண்றவர்கள் திருமணம் பண்றவர்கள் பார்க்க முடியும் பாரு பெரிய தூபம் போடுறதுகள் அவளுக்கே பாரு இதுதான் இது ஒரு மணி ஆக இந்த தூபம் அணையத்துக்கும் பார்த்தா ஒரு மணி ஒரு யுகம் ஆகிடும் கீழே நேரம் வந்து சார் பூலோகம் வந்தே விளையாட்டுல பிறந்தார் கம்சன குறைக்கிறதுக்காக அவதாரம் தேவதைகள் கேட்டுப்படினாலே அங்கேருந்து பார்த்தார் கோகுலத்துல வாழலாம் நல்ல தபஸ் பண்ணவாள் அவளுக்கு அனுபவம் தரணும்னு சத்திய குலத்துல இருந்து மாறி வந்து இடையங்குளத்துக்கு வந்தார் வைசியருக்கு நந்தகோபங்களுக்கு அங்கே வந்தார் வசுதேவருக்கு பிள்ளையாபகணும் ஒரு பாக்கியம் அங்க பிறந்தார் நந்தகோபால் பண்ண பாக்கியம் கோபியர்கள் கோபால் பண்ண பாக்கியம் கோபத்துக்கு வந்தார் வைசியர் இடப்பிள்ளையா மாறினார். இதுக்காக வந்தோம் நம்ம வந்தது நப்பிமே கல்யாணம் பண்ணிடும் அத்தை மகள் கிருஷ்ணருக்கு அத்தை முறைவர் அவளை கல்யாணம் பண்ணணும் வந்தார் அப்படியே கோபத்துக்கு வந்து உடனே வரார் இல்ல வைகுண்டத்துல யாருக்கு தெரியாது இங்க இருக்க யாருக்கு தெரியாது வசதியாக தெரியாது இடைகளுக்கு தெரியாது நந்தபோக்கு தெரியாது எதுக்காக வந்தாரு கல்யாண குறைவு வந்தது நப்பிண்ணி கல்யாணிக்கு போறேன்னு அந்த கும்பன் வீர சொல்க்கு வந்தான் எங்கிட்ட ஏழு எருது இருக்கு பொல்லாவது எருதுகள் கிட்டப்பட மூச்சு விட்டதே எல்லாம் போய் விழுந்துருங்க இந்த ஏழு எருது யார் அடக்கிறானோ அவளுக்குதான் நப்பிண்ணை நீலாதேவி நாக்ரஜித்தின் பேர் நக்ரஜித்து இவன் பேரு பாகவதா அவளுக்கு நாக்ரஜித்தின்னு பேரு நப்பிண்ணி யாரும் வரல ரக்ஷதேவன் எல்லாம் தூக்கி தள்ளுகிறது ஏழு எதிர்களும் பெருமாள் போற அடிமை கூத்து ஒவ்வொரு கொம்புலையும் பெருமாள் நேத்தையும் நஸ்தனம் பண்ண காளிய நஸ்தனம் பண்றான் நவநீத நஸ்தனம் பண்றான் நீ எருது மேல விஷவரத்தனம் பண்றான் இது ஒரு நடனம் ஒவ்வொரு எழுது மாறி மாறி மாறி கொம்புல அடக்கினாத நப்பிண்ணி கல்யாணம் பண்ணான். இப்படி நப்பிண்ணிக்காக வந்தான் போற்றினை ஆடையை கூத்து அடலாயர் கொம்பினுக்கு ஆழ்வார் எதுபோக மண்ணின் அவதாரம் தூபம் பண்ணும்போது வைகுண்டத்துல அடலாயர் அந்த இடைச்சியுடைய இடையில் உள்ள பொருளுக்காக நெப்பிண்ணை அவளுக்கு கோசம் பண்ணே சொல்ல அப்படிப்பட்ட நீளை நெப்பிண்ணை தவிக்காதா அப்படி அவளுக்கு யாரும் தோஷமே காட்டப்பட தெரியாது நிகிரகாவது நிவர்த்தி இப்படிதான் கிடையாது. அதுக்கடுத்தது கமப்பணிவிதம் வந்தே விழுதையில தரஸ்தானம் கருணா வருணாலயம் சுயம் வக்தி முபாகடம் திருமண திருவேணிதான் வரார் எளிய தொழுதவர் மனுஷியா திருப்பிராட்டிகள் பராசர ரிஷி வள ஆச்சாரியர் வள தொழில் வந்து கட்சியார் ஸ்ரீபூமி பிராட்டி நீடாதேவி எல்லா தொழிலும் வந்து பெருமாள்கிட்டதான் வரார் பெருமாளை சேர்க்கணும் ஆச்சாரியார் தாயார் வள சேவிச்சு பிறகுதான் பெருமாள்கிட்ட போனோம் இல்லைன்னா என்ன கதி ஆகும் தெரியும் அனுபவிச்சோம். அதனாலே பெருமாள் எங்க இருப்ப பெருமாளுக்கு மூணு பரிச்சேதம் இல்லைன்றது கிடையாது எங்க தேச பரிச்சேதம் இந்த லோகத்தில் இருப்பான் அந்த லோகத்தில் இல்லைன்னு கிடையாது தேச பரிச்சேதம் கால பரிச்சேதம் இந்த காலத்தில் இருப்பான் இந்த சமயத்தில் இருப்பான் சமயத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமா கால பரிச்சேதம் கிடையாது வஸ்து பரிச்சேதம் இங்கதான் இருப்பான் இங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லா வசதியும் இருக்கான் அப்ப தேச கால வஸ்து பரிச்சேதம் அதான் இல்லாத எங்கும் இருக்கான் அவன் தான் குரு ஆச்சாரியார் பொதுமா விசாரிச்சார், நீங்க பெருமாள் மேல எழுதுறானே அவன் பிரதம குரு, குருபியா தன் குருபியா நமோவாக வலிய விகை அதான் ஆரம்பிக்கிறார் குரு பரம்பரா சாஸ்திர தேசிகன் குருபியோ ஒரு மகான் பகுவஜனம், ஒரு குரு ரெண்டு குரு இல்ல பலவித சாஸ்திரத்தை பல பேர்ல கத்துட்டுருப்பான் அஸ்வல் குருக்கு வருமா, அவளுக்கு குருக்கள் இருப்பான் அஸ்வல் பரம குருக்கு வருமா, அவளுக்கு குருக்கள் இருப்பாள் அஸ்வல் சர்வகுருக்கு வருமா, சர்வ எல்லாருக்கும் குரு யாரு பகவான் குரு குரு தம்பதி ஜெகதாம்பத்தின்னு பிரதம குரு அவர் சேர்த்து போறார். நமக்கு அனுமதியும் வந்து கருணா வருணாலயம் பெரிய வசந்த யாரும் பார்க்க முடியாத நினைக்க முடியாத யாருமே இல்லாத ஒரு மகிமையில உள்ளவன் கருணா வருணாலயம், கருணையே ஒரு சமுத்திரம், இந்த கருணைங்கிற சமுத்திரம் எங்க போய் சேர்றது பெருமான வந்து சேர்றதான் கருணாவதான் சீனிவாசன், அவன் எங்க விஷயில தடஸ்தான் விரக்தி திருமலை விடுவார்கள் நம்ம அனுகிரகம் பண்ணுட்டு தானே தோணிதான் ஸ்வயம் வித்த கஷேத்திரம் வைத்து சொல்ல போல ஸ்ரீமுஷ்ணன் நாங்களே சொல்லக்கூடியது எட்டு கஷேத்திரங்கள் சொல்றோம் ஸ்வயம் வித்தம், அது திருமலையும் ஒன்று ஸ்ரீரங்கம் ஒன்று திருமலை ஸ்வயம் வித்தம் சேவதாரியத்துக்காக தானே எழுதினான் அழிவார் மங்களா சாதனம் பண்ணி 108 திருதேசம் அதனால வசதி பெருமாள் தானே தோன்றிய இடங்கள் ஒரு எட்டு அது ஸ்ரீரங்கம் திருப்பதி வாரம் ஒன்று ஸ்வயம் பக்தி முபாகதம் அப்படிப்பட்ட தானே தோன்றின பெருமாளை சேவிக்கிறேன். 9வது 10வது ஸ்லோகத்துல தயாரங்கிற 108 ஸ்லோகம் தயாசுன்னு பேர் வச்சார், இப்ப தயையின தேவியை சேவிக்கிறார் இவ்வளவு பேரை சேவிச்சுன்னு வந்து 10வது ஸ்லோகத்துல தயைதான் அவங்க பெரிய நிதினு ஆரம்பிக்கிறார். அகிஞ்சன நிதியம் சூதியம் அபவர்கத்ரிவர்கயோஹோ அஞ்சனா தயீஸ்வர தயாம் அபிஷ்டோமி நிரஞ்சனம் சௌவி அபிஷ்டௌவி சௌவி சோதனம் பண்றேன் நன்றாக சோதனம் பண்றேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சனம் அப்படி அஞ்சனாதீஸ்வரன் பெருமாள் விடைவிடாத மை போல இருக்கவன் மை வண்ணம் அஞ்சன வண்ணம் பெருமாள் கருப்பா இருக்கவன் மை மாதிரி மை இருப்பவன் அந்த அஞ்சன மலையும் கைவன் அஞ்சனா திரும்பி அஞ்சனான்றவர் தபஸ் பண்ணதுனால அஞ்சனா திரும்பி அருமாவளி தாயார் அஞ்சனா மை பெருமாள் இருக்கிறதுனால அதுவும் மையா இருக்கு தயாம் அந்த ஈஸ்வரன் அஞ்சனாதி மலையில வாசம் பண்ணக்கூடிய பத்னி யாரு தயாதேவி அண்ணா அகிஞ்சன நிதியம் அந்த தயாதேவி கொஞ்சம் கூட யாருக்கு சரணாகதி பண்ணவாளுக்கு கைதுக்கு வருவாள் அந்த தயின்ற குணம் அப்ப பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம் பண்ணாலும் உபாசனை பண்ணலாம் பீஷ்வர் வியாசன மாதிரி பண்ண முடியுமா நம்மளால பண்ண முடியாது பண்ணாலும் முடியாதுன்னு சகோமான் பரித்தஜிய மாமேகம் சரணம் சொன்னாங்க அப்ப அகிஞ்சனா ஒன்னு ஒரு சக்தியும் இல்லாத வாழ் கர்மயோகமோ இல்ல பக்தியோகமோ மூணுமோ இல்ல ஒண்ணுமோ அது முழுசாவோ இத பண்ண முடியாது அவளுக்கு அகிஞ்சனான்னு பேரு அகிஞ்சனாளுக்கு ஒரு புதைய கட்டம் எப்படி இருக்கும் ஒரு தரித்திரனுக்கு புதைய கட்டம் எப்படி இருக்கும் சோத்து கூட இல்ல திடீர்னு புதைய கட்டுது எப்படி இருக்கும் அவனுக்கு அது மாதிரி அகிஞ்சனால் நமக்கு நிதியா இருக்கா தயாதேவி அவ என்ன தரா அவ எவ்வளவு அகிஞ்சன நிதி உனக்கு அபவர்க்க திருவிற்கு மோட்சம் போனா அத முதல்ல அதான் சொல்ற மோட்சம் தரேன் உனக்கு நசை அற இல்லையா இன்னும் கொஞ்சம் ஆசை இருக்கா திருவர்க்கம் தர்மார்த்த காமங்கள் ஓடுமா தரேன் அப்படிப்பட்ட அபவர்க்க திருவர்கியோகோ அப்படிப்பட்ட தயை நான் ஸ்தோத்திரம் பண்றேன் தேசிய அனுசந்தேக சொல்ற அக்ரே பாவி சதனையினே அஞ்சயன் அஞ்சனாத்ரி அம்சந்த தூது வருகிறது அம்சந்த தேசத்துல ஒவ்வொரு கஷேத்திரமா போ ஜாக்கிரதையா போ சொல்லே போறாரு கவுசலுக்கு அப்படி போகும்போது திருமலை வரும் திருப்பதி அது நன்னா சேவை இந்த திருமலை அக்ரே பாவி உனக்கு எது சேவை ஆகும் நீ மேல பறந்து போறேன் அதனாலே ரஞ்சயன் அத அனுபவிச்சதே போ பெருமாளுக்கு உனக்கு உபச்சாரம் பண்ற மாதிரி இருக்கும் நீ ரசிக்கிற மாதிரி இருக்கும் ரஞ்சயன் அஜானந்த ஸ்லோகஸ்ய ஞான அந்தஸ்தலாகிய அஜானத்தெல்லாம் போக்கக்கூடிய அந்த குரு இருக்காருங்க சக்ரோரு மீறி பாடலியே நமகானு குருவை கண்ணு இருக்க தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு டாக்டர் போட்டாரு கண்ணுக்கு ஒரு இது பண்ணி நீக்குவார் மையம் போடுவார் அந்த மாதிரி இருக்கா குரு குருவா இருக்கா அந்த குருவா இருக்க காரணம் யாரு தயவு ஒரு குரு தான் இந்த நீ என்ன பண்ற தயவு திருவேங்கிட முடியாம மேலே இருக்க அவன் ஸ்தோத்திரம் பண்றேன் எப்படி ஹேண்ட நிதி ஒரு கிடைச்சா அப்படி பத்தாவது ஸ்லோகமானது அகிஞ்சனநிதி முவந்தே தோதிம் அபவத்கத் த்ரிவத்ரயோ அஞ்சனாத்வீஸ்வர தயாம் அபிஷ்டோபி நிரஞ்சனாம் சொல்லக்கூடிய தயாதேவிய ஸ்தோத்திரம் கொண்டு ஆரம்பிக்கிறார். பத்திலிருந்து தயாதேவி ஸ்தோத்திரம் தான் தோகனா அனுபவிக்கலாம். நாளைக்கு ஒரு விண்ணப்பம், ரொம்ப ஆப்தருடைய ஆப்திக பாராயணம் போய் ஆகணும், நாளைக்கு இல்லை, அடுத்த சனி யாரும் பார்க்கலாம். விண்ணப்பிக்கிறேன் கவிதாக்கு சும்மா கல்யாணம் வேதாந்த குருவீனம்.